முரட்டுவ முரட்டுவ மீனும் மேக்கினாம லக்மாவ சரசுவ முரட்டுவ அப்பேகாம புத்தனத் முல்தன ரக்ககத் தஸ்கம கௌபிம அகையன எக்காய் முரட்டுக்காம ലീബടുകന നമ ലക് ഇവരന്താ മസുൻ മരന ഒരു സയുരത കെന്താ ലീബടുകന നമ ലക് ഇവരന്താ മസുൻ മരന ഒരു സയുരത കെന്താ ആദര ഹുന്ദ ഹിത സമവിതരന്താ മൊരട്ടുവ വെച്ചമേ അദ ജയ കൊടി ബന്ദാ മൊരട്ടുവ മൊരട്ടുവ മീനു മേക്കന നമ ലക്മവ സരസുവ മൊരട്ടുവ അപ്പേകാമ புத்தனத் முல்தர ரக்ககத் தஸ்கம கௌபிம அகையன எக்காய் மொருட்டு கம குத்தன உனத் அப்பி எக்க முத்து வன்னே மொருட்டு கமே சிரி நிதரம்ப பவசன்னே குத்தன உனத் அப்பி எக்க முத்து வன்னே மொருட்டு கமே சிரி நிதரம்ப பவசன்னே மௌபிம அகையன எக்காய் மொருடு காம